ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சகாராய மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாகுரவே நம, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி, ஸ்ரீரொன்று தோப்புலு திருவேங்கடமுடையான் பாரொந்தச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜர் மகா, பகவதாளிப்போ தயா சதகத்திலே 43 ஸ்லோகங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த 43வது ஸ்லோகமான கீஸ்லோகத்திலே இந்த தயாதேவியானவள் நம்முடைய திருவேங்கடத்தான் திருவேங்கடமுடையானையே அஞ்சனாத்ரியினுடைய அந்த தலைமகனையே ஒரு நடவாபியாக உருவப்படுத்தி அனுபவிக்கின்றாள் அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய தயாசதக வாக்கு. எம்பெருமான் திருமேனியே நடவாபியாக உள்ளதுன்னு சொல்லி அதுக்கு சொந்தக்காரியானவள் தயாதேவின்னு சாதிச்ச நம் சுவாமி. இங்க கிரீஷ்மே தடாகமே சீதமனு பிரவிஷ்டாம் என்று ஏற்கனவே தெய்வநாயகன் விஷயமாக சாதித்த விஷயத்தையே இங்கேயே நமக்கு திருப்பி கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த குளிரவி வேங்கடத்திலே எம்பெருமானை அறிந்தவா உணர்ந்தவா, அவனை பற்றிய ஞானத்தை பெற்றவா, ஷத்தையுள்ளவர்களாலே இந்த நடவாப்பியான விஷயத்தை அவர்களாலே அனுபவிக்கத்தக்கவன் சொன்ன சுவாமி தேசிகன். அடுத்தது இந்த 44வது ஸ்லோகத்தை அற்புதமான விஷயம் சொல்ற. இந்த எந்த எம்பெருமானை நாம் சேவித்தால் இந்த லோகத்தில் உள்ள மற்ற சுகங்களெல்லாம் ஒரு மாட்டுக்குளம்படி போன்ற நிலையை அடைந்து அத்தகைய எம்பெருமானே இந்த அஞ்சனமலையின் மகாநிதியாக உள்ளான், எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னு சாய்க்கிறார். அப்பேற்பட்டதான மகாநிதியை ஏனைய ஆழ்வார்கள் அனைத்து ஆழ்வார்களும் அவனை புகழ்ந்து பாடிறா. அவனை புகழும் ஆழ்வார்களும் பாக்கியசாலிகளும் அந்த எம்பெருமானையே அனுபவிக்கின்றார்கள் என்று சுவாமி தேசிகன் இந்த 44வது ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக சாகிறார். யஸ்மின் திஷ்டே ததித சுககைஹி கம்யதே கோஷ்பதத்வம் சத்தியஞானம் திவிதவிதவிகி நித்தியமந்தாசிந்தும். அடுத்தது த்வத்சீகாராது தமிக கிருதினகா சூரி பிருந்தானு பாவ்யம் நித்யாபூர்வம் நிதிமிவதையே நிர்விசஞ்சனார்த்தவுன்னு சாதிச்சார். யஸ்மின் திஷ்டே ததிதர சுககைஹி கம்யதே கோஷ்பதத்வம். இப்படி சுகமானது எதுன்னா சாஸ்வதமான சுகம் எது, அந்தமிலா பெருமம் எதுன்னு கேட்டா இந்த லோகத்திலே நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடியதான லோக சம்பந்தத்தாலே கிடைக்கக்கூடிய வஸ்து எல்லாமே ஒரு சின்ன ஒரு மாட்டு குளம்படி ஒரு உள்ளங்கைதான் இருக்கும். அது உள்ள ஒரு ரெண்டு ஒரு பள்ளம், அந்த மாட்டு குளம்படி நிலையிலேயேதான் இருக்கும். அதை தவிர்த்து பிரகத்தா இருக்காது. அது சாஸ்வதமானது நமக்கு கிடையாது. சாஸ்வதமானது எதுன்னா அதான் சொன்ன மாட்டு குழம்புக்கு கோஷ்பதத்துவம்னு சாதிச்சார் சுவாமி தேசியன். கம்யதே கோஷ்பதத்துவம் சத்தியம் ஞானம் திபிர் அவதிகி முக்கியமந்தான சிந்தும். சில பாடங்கள் நித்தியமந்தான நித்தியம் ஆனந்த சிந்தம்னு சில பாடம் சொல்றது இந்த ஸ்லோகத்திலே. இப்பேற்பட்டதானது சத்தியம் ஞானம் ஆனந்தம் அமலத்துவம் இத்தியாதி விஷயங்கள்ல எம்பெருமான் இருக்கான். அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபமே நமக்கு சாஸ்வதமான பதம்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். முன் ஸ்லோகத்தை நடவாபியாக அனுபவிச்ச தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை ஒரு நிதியாக அனுபவிக்கிறார் அப்படின்னு தாத்பரியார்த்தம் சாய்க்கிறார் பெரியவா. இந்த ஸ்லோகத்துல அந்த முன் ஸ்லோகத்துல திவ்ய மங்கள விக்கிரக அனுபவத்தை நடவாபியாக உருவப்படுத்தினார். இந்த ஸ்லோகத்திலே திவ்யாத்ம ஸ்வரூப அனுபவத்தை சாதிச்சார் சுவாமி தேசிகன். திவ்யாத்ம ஸ்வரூபம்னா ஷாட்குண்யன்னு சத்தியம் ஞானம் ஆனந்தம் அமலத்துவம் இப்படி வந்து சொல்றா எல்லாரும். இப்படிப்பட்டதான எம்பெருமான் நித்தியசூரகால நித்தியம் நித்தியம் அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும்னு ஒரு சம்சயம் வரும்போது அந்த அந்தவிழா பேரின்பத்தை நாம் அடையும் போது நமக்கு அந்த அனுபவம் நித்தியசூரி அவருடைய முக்தகோட்டியிலே சேரும்போது கிடைக்கணும். சில பெரியவா நமக்கு சம்பிரதாயத்தில் சொல்லித்தரா. இப்படியான விஷயங்களை சொன்னேன். இந்த இடத்துல திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஒரு எல்லையில்லாத ஆனந்தம், எல்லையில்லாததன் சீலமும் இன்னமுத கடலும், எல்லையில்லாத விபூதியெல்லாம் தனதானமையும், எல்லையில் பத்திதனை எழுவிக்க திருவருளால், எல்லையில் ஈசனியம்பினன் இந்திரன் மைந்தனுக்கேன்னு கீதா சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்படி அந்த அனுபவிக்க வேண்டும்னா எல்லையில்லாத சீலத்தை அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் தந்த வாக்கான கீதையிலே சொன்னப்பட்டதான சர்வதர்மான் பரித்தத்தே மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்தா சர்வாவேபியோ மோக்ஷயிஸ்யாமின்ற எம்பெருமானுடைய திவ்ய வாக்கை நாம் அனுசந்தானம் பண்ணி அதன் மூலே அந்த திவ்ய சரணார்விந்தங்களை நாம் ஆச்சாரிய முக்கேன பற்றினால் நமக்கு திவ்யாத்ம ஸ்வரூபம் அந்த பரவாசு தேவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் முக்தான தசையிலே ரொம்ப அற்புதமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல வர சுவாமி தேசிய நீங்க. இப்பேற்பட்டதான் ஒரு மகா சமுத்திரம் ஒரு மகாநிதியாக இந்த அனுபவிக்கால் லோகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் ஒரு மாட்டுக்குளம்படி அளவே ஒரு பர்யாப்தமாயிருக்கு. ஆனா எம்பெருமான் அபரிச்சின்னமானவன், ஒரு திசையில எம்பெருமான் அடக்க முடியாது. எப்படின்னு சொன்னா இந்த பிரம்மம் இருக்கே இந்த மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டிருக்கு சுவாமி. தேச பரிச்சேதம் என்றும் கால பரிச்சேதம் என்றும் வஸ்து பரிச்சேதம் என்றும் ஒன்று மூன்று நிலை இருக்கு. இதுக்கெல்லாம் கட்டுக்கடங்காதவன் அந்த எம்பெருமான்னு சாய்ச்சார். நம்ம ஒரு தேசத்திலேருந்து மற்றொரு தேசத்துல போகும்போது அங்க இருக்கிற வஸ்து இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சில சமயம் இங்க இருக்கிற வஸ்து அங்க இருக்காது. அது மாதிரி கால பரிச்சேதம் மூன்று காலம் சொல்றோம், வர்த்தமான காலம் பபிஷத் காலம் அப்புறம் வந்து பூதகாலம்னு சொல்றா. எல்லாத்தையும் அவன் வந்து கரந்தெங்கும் பரந்துள்ளனா எம்பெருமான் இருக்கான். பூதகாலத்தில் இருந்து இப்ப இருக்காது, இப்ப இருக்கிறது பபிஷத் காலத்து இருக்காது. அவன் அப்படிப்பட்டவன் அல்லன். இந்த ஆனந்தத்துவம் அமலத்துவம் இப்படிலாம் விமலத்துவம்னா சொல்றாளே, இது எல்லாத்திலையும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மம் என்ன இடத்திலே மட்டும் உள்ளது என் இடத்து இல்லை என்று சொல்ல முடியாதபடி இதான் ஆழ்வா சாதிச்சாரு. அவன் கரந்தெங்கும் பரந்துடன் சாதிச்சார். உடனெனில் உடன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உடன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள்னு சாதிச்சார் சுவாமி நம்ம ஆழ்வார். இப்படி எல்லா இடத்திலும் பிரம்மம் இல்லாத பொருள்கள்